మధ్యేదాంతరామానుజీతి కృపయారంగిడి న్యస్తభారం తత్సంప్రాప్తాగమహంతద్వితయమనుగణం శిష్టతాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠశ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి. వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం తత్పాదయుగ్మసరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రవంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణారబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయ ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్ర గురూత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదంస యుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాసమునీంద్ర దేశికమణిం శరయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. నమస్తస్మై కస్మై చ నభవతు నిష్కించన జన స్వయం రక్షా దీక్ష సమధిక సమింధానేషసే సురాధీశస్వైరక్షణ కుపిత శాపాయుధవదు దృషత్తా దుర్జాత ప్రశమన పదాంభోజ రజసే. అదావదు సుందరకాండத்துல சுபாஷிதம் அப்படின்ற ஒரு தலைப்புல சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய நன்மொழிகள்லாம் எப்படி ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமா பயன்படுறது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 5 நன்மொழிகள் முடிந்திருக்கு. இப்ப 6வது நன்மொழியாக காதயந்தி காரியாணி தூதா பண்டித மானினாக அப்படின்ற இந்த நன்மொழி. அதாவது இதுல இருந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, விவேகம் இல்லாத தூதர்கள் காரியத்தை கெடுத்துருவா, அதாவது செய்யக்கூடிய செயல்ல எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த செயலை செய்வதுதான் ரொம்ப விவேகியா இருக்கக்கூடிய தூதர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இது எந்த இடத்துல வருது அப்படின்னு நாம பார்க்கணும் இல்லையா. சுந்தரகாண்டத்துல, சுந்தரகாண்டத்துல 2வது சர்க்கத்துல ஹனுமார் முதல் சர்க்கத்துல இந்த பெரிய கடலை தாண்டின விஷயத்த நேத்திக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த சுபாஷிதம் சொன்னோமே, அதாவது அவர் எப்படிப்பட்டவரா இந்த கடலை தாண்டினர் அப்படின்னா, அவருக்கு எவ்வளவு கூர்மையான மதிநுட்பம் இருந்ததுன்றதெல்லாம் நேத்திக்கு பார்த்தோம். அதாவது திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷ்யம் சகர்மசு நசீததி, மன உறுதிப்பாடோட இருந்தார், அதே நேரத்துல முன்கூட்டியே விஷயங்களை தெரிந்து கொள்ற மாதிரி இருந்தார் அதை பத்தி. அதே மாதிரி இதனால வரக்கூடிய அந்த சாதுரியம்ன்றது அவர்கிட்ட இருந்தது. இப்படி அதே மாதிரி தாக்ஷ்யம், அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு திறமையா எப்படி செயல்பட்டு இந்த காரியத்தை முடிக்கணும்ன்றதும் அவர்கிட்ட இருந்தது. இந்த நாளோட எப்படி ஹனுமார் வந்து அந்த அவருக்கு வந்த தடங்கல்களை எப்படி தாண்டினார்னும், நம்ம இந்த குணங்களை எல்லாம் நாம கேட்டா நமக்கு என்ன நடக்க போறதுன்னு லோகத்துல உள்ளவாள்லாம் கேட்கலாம். அவளுக்கு 2 விஷயம் சொல்லணும். 1, இவரை மாதிரி நம்ம இருக்க முடியலனா கூட இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டா இது மாதிரி செயல்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதனாலதான் இப்ப நாம இத்தனை குணானு வர்ணனங்களை எல்லாம் கேட்டுட்டே இருக்கோமே. பகவானுடைய குணங்கள் என்ன, ஆச்சாரியர்கள் போல சொல்லப்படக்கூடிய ஹனுமாரனுடைய குணம் என்ன, அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய குணம் என்ன, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, நாம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேணும்ன்றத சொல்லக்கூடியதா இருக்கு இந்த மாதிரியான நன்மொழிகள். அதுல இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, பண்டித நினைப்பு காரியத்தை கெடுத்துரும். அதுதான், அதாவது ஹனுமார் என்ன பண்றார், இந்த லங்கையை தாண்டறதுக்கு முன்னாடி அங்க பல வானரர்களுக்கு மத்தியில கர்ஜிக்கிறார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லங்கைக்கு போவேன், அந்த லங்கைக்கு போனா வெறுங்கையோட திரும்புவேன் மாத்திரம் நினைக்காதீங்கோ, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சீதையை எல்லா இடத்துலையும் தேடுவேன் ராவணனுடைய பட்டணத்துல. ஒருவேளை ராவணனுடைய பட்டணத்துல சீதை இல்லை அப்படின்னா அதே வேகத்துல போய் நேரா திருதிவம், அதாவது சொல்லக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துல போய் தேடுவேன். அங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெறுங்கையோட மாத்திரம் வரமாட்டேன், என்ன பண்ணுவேன், நான் திருப்பியும் ராவணனை வந்து சீதை எங்க இருக்கான்னு கேட்டு மிரட்டி அந்த லங்கையோட சேர்ந்த ராவணனை இங்க எடுத்துன்னு வந்துடுறேன், நாம இங்க வைத்து அவர்களை வந்து கேட்டு சீதையை கண்டுபிடிக்கலாம்னு ரொம்ப உற்சாகத்தோட கிளம்பினார் ஹனுமார். அந்த உற்சாகத்தோட கிளம்பின ஹனுமாருக்கு மூணு வகையான தடங்கல்கள் வந்தது. முதல்ல மைனாக்கம்ன்ற ஒரு மலை குறுக்கிட்டது, அடுத்தது சுரசைன்ற ஒரு நாக மாதா அவள் குறுக்கிட்டா, அடுத்தது வந்து நேத்திக்கு முக்கியமாக பார்த்தோம் அவர் சிம்மிகான்ற ராட்சசியை எப்படி அழிச்சார்ன்றது. அதற்கப்புறம் கரெக்டாக லேண்ட் ஆரர், அதாவது அங்கே வந்து இறங்குறார் லங்கையில். லங்கையை பார்த்த உடனே அவருக்கு பிரமிப்பாக இருக்கு. லங்கையா, எப்படி இருக்கு லங்கை அப்படின்னா, நாம் இதுவரைக்கும் என்ன நினைச்சோமோ அது இல்லை. அதாவது இந்த லங்கையை ஜெயிச்சுடலாம், நாம் எப்படி வேணாலும் பண்ணிவிடலாம் அப்படின்னு நான் நினச்சேனே. இல்லை, லங்கை எப்படி இருக்குன்னா, திரிகூட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தோ ததர்ஷா. ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கிறார். அந்த லங்கையை பார்த்த உடனே அமராவதியை போல இருக்கு அப்படின்னு முதல்ல எண்ணினார். அமராவதின்றது இந்திரனுடைய அந்த நகரத்துக்கு அமராவதின்னு பேர். அதுக்கப்புறம் மனசுல நினைச்சாரு, அமராவதி கூட இதற்கு ஈக்குவலா ஆக முடியாது, அமராவதி லங்கையை போல இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னார். அப்புறம் நினைச்சாரு, எந்த வகையிலையும் அமராவதி லங்கையினுடைய ஐஸ்வர்யத்துக்கு கிட்ட கூட வர முடியாது அப்படின்ட்டு. அதாவது அவர் மேல மேல யோசிச்சு, இங்க நம்மளுடைய காரியம் ஒண்ணு கூட நடக்காது போல இருக்கு இந்த இடத்த பார்த்த உடனே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுற. நாம ஒண்ணு நினைச்சோம், இங்க வேற ஒன்னா இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அதாவது இவர்களை ஜெயிக்கிறதுன்றது முடியவே முடியாது போல இருக்கே. நதானஸ்ய நபேதஸ்ய நைவ யுத்தஸ்ய த்ருஷ்யதே யாவஜ்ஜானாமி வை தேஹேம் யதி ஜீவதிவானவா. அதாவது லோகத்துல சாமதான பேத தண்டம்னு நாலு வகையான உபாயம் இருக்கு. சாமம்னா சமாதானமா பேசுறது, தானம்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவர்களை சரி கட்டுறது, அல்லது பேதனம் பண்றது, இவர்களுக்கு எதிரியா இருக்கிறவாளை இவர்களுக்கு எதிராக செயல்பட விட்டு நம்ம காரியத்தை நடத்துறது. அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து ராஜ தர்மம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்தது தண்டனைக்கு உட்படுத்துறது, இவர்களை சரிப்படுத்துறதுக்கு யுத்தம் ஒரு வழி. இப்படி நாலு வழியில எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு வழியும் செயல்படாது போல இருக்கே. இந்த லங்கையில லங்கை பார்க்கறதுக்கு இவ்வளவு நன்னா இருக்கே, பொன்மயமான லங்கை, சாமான்யமான லங்கை இல்லை, மொத்தமா தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்கிறது. பல அருவிகள் என்ன, எல்லா சமயத்திலையும் பூக்கக்கூடிய பூக்கள் பழங்கள், அப்படியே லங்கையை பார்த்தா அந்த தேவலோகம் கூட கிட்ட வர முடியாது. ஸ்வர்க்கம்னு நம்ம சொன்னோமே அது இல்லை, ஸ்வர்கோயம் தேவலோகோயம், ஸ்வர்க்கமா இல்ல தேவலோகமானு எனக்கே புரியலையே அப்படின்னு நினைச்சு அவர் முதல்ல தன்னிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆறுது. தன்னிலைக்கு வந்த ஹனுமார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம வேலை என்ன, முதல்ல சீதையை தேடுவோம், சீதையை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம், முதல்ல நம்ம வந்த காரியத்தை முடிப்போம், அப்புறம் இந்த இவர்களெல்லாம் எப்படி ஜெயிக்கலாம் என்ன ஏதுன்றதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். கேனோபாயேன பஷ்யேயம் மைத்ரீயம் ஜனகாத்மஜாம் அதிர்ஷ்டோ ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனா. அதனால நம்ம முதல் காரியம் என்னன்னா, ஏதேதோ நினைச்சு விபரீதமான காரியங்களை எல்லாம் நினைச்சு விட்டுவிடக்கூடாது அப்படின்றது. அதனால தூதனா வந்திருக்கிறவா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். காத்தயந்திஹி காரியாணி தூதா பண்டிதமானினா. அதாவது விபரீதமான விஷயம் எப்ப வரும் அப்படின்னா, தூதர்களுக்கு செயல்படாம இருந்தா வந்துடும். இப்ப இதையே நினைச்சு ரொம்ப நேரமா வருத்தப்பட்டு கன்னத்துல கையை வச்சுன்னு உட்காந்துட்டார்னா ஹனுமார், மேல இருக்கிற காரியங்கள், சீதா தரிசனத்தை யார் பண்றது, ராமனுடைய அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் யார் தெரிவிக்கிறது, சீதையை யார் தேர்த்தறது, லங்கையை பத்தி யார் தெரிஞ்சுக்கிறது. அப்ப பாருங்கோ, ஒரு நிமிஷம் யோசிச்சார், ஆனா உடனே அதுல இருந்து வெளியில வந்தார். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உலகியல் பிரச்சனைகள்லாம் கூட எப்படி இருக்குன்னா, நாம யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் யோசிக்கிறோம், அப்படி இல்லை உடனே அதற்கான தீர்வு மனசுல படுறது. இது இப்ப நம்ம முக்கிய காரியம் இல்லை, நமக்கு காரியம் வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இப்ப இன்னைக்கு பாசுரத்தோனோட இதை வந்து நம்ம சேர்த்து காண்பிக்கணும்ன்றதுனால, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசெங்கின் பேரரமம் கேட்டலையோ அப்படின்ற இந்த பாசுரம் யாரை பத்தி சொல்றதுன்னா, ஆச்சாரியர்களை பத்தி சொல்றது. தூதாகா அப்படின்றது தூது, தூதியார் போறா நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில்ன்னா, ஆச்சாரியர்கள் தூது போகிறார். அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பெருமாளோட காரியத்துக்காக இங்க வந்தவா. அதாவது அஸ்மத் ஆச்சாரியனான ஸ்ரீமத் ஆண்டவன் அதே நேரத்தில் அடியனுக்கு வேதாந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தவாளும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்களுடைய ஜிஹ்வையில், ஜிஹ்வைனா நாக்கில், எம்பெருமான் இருந்து கொண்டு உபதேசங்கள், வேதாந்த உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றது. ஆச்சாரியர்கள்ட்ட நமக்கு அவ்வளவு ஒரு அபிமானம் தேவைப்படுறது. அப்ப தூதாகா அப்படின்னு இங்க சொல்றது யாருன்னா, தேசிகாகா அப்படின்றத தேசிகனே சாய்ச்சிருக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன்ற ஆச்சாரியர் சொல்றார், தேசிகா தத்திர தூதாகா அப்படின்ற அஞ்சரைய மடனாராய் அப்படின்ற பதிகத்துல திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும் பொழுது ஆச்சாரியர்களை தூதுக்காக அழகா விடுற. ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் யாரு தூதுக்காக போனா அப்படின்னா, பட்சிகள் எல்லாம் போறது, பறவை இனங்கள் போறது. ஒரு இடத்துல அன்றில் பறவை போறது, ஹம்ச பறவை போறது, அதே மாதிரி அஞ்சரைய மட நாராயண நாரை போறது. இப்படி இவைகளையெல்லாம் வந்து தூதுக்காக அனுப்புற. அப்ப ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய குணத்தை சொல்ற மாதிரி தான் இந்த இடத்துலயும் விஷயம் இருக்கு. அதாவது ஆச்சாரியர்கள் இந்த லோகம் எப்படி இருக்குமோ, இவர்களையெல்லாம் எப்படி நாம உத்தரிப்போமோன்னு நினைக்கிறதே இல்லை. அந்த விஷயத்த அவ நினைக்க ஆரம்பிச்சான்னா, அவ அந்த விவேகம் இல்லாத விபரீதமான இடத்துக்கு இவாளை அழிச்சு போயிடுவோம்ன்றதுனால, ஆச்சாரியர்கள் பகவானை பத்தி மறுபடியும் மறுபடியும் சொல்லி இவர்களை இந்த ஜீவன்களை சம்சாரத்திலிருந்து தூக்கறான். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பார்த்தோம், பண்டித நினைப்பு வந்து வேலையை கெடுத்துரும். அதாவது விவேகம் இல்லாத ஒரு தூதன் ஏதாவது ஒரு காரியம் பண்ணான்னா அந்த காரியம் வந்து வீணா போயிடும். ஆச்சாரியர்கள் விவேகம் இல்லாத காரியம் பண்ணுவாளா அப்படின்னா, இல்லை, ரொம்ப விவேகத்தோட தான் அவர்கள் எப்பவுமே இருக்கா. ஆனாலும் என்ன ஆயிடுறது, சிஷ்யர்கள் ஒவ்வொரு படியா இருக்கிறதுனால அவரவர்களுக்கு ஏத்த மாதிரியான உபதேசத்தை ஆச்சாரியர்கள் பண்றான். அதாவது எல்லா சிஷ்யர்களுக்கும் ஒரே மாதிரியே சொல்றது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல்ல. இப்ப நம்ம ஸ்கூல்லயே பார்க்கறோம், இல்லை ஒரு வேலையிலையும் பார்க்கிறோம், அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி பாடத்தை கத்து கொடுக்கறது. இப்ப 12வது படிக்கிறவனுக்கு அவனுக்குரிய பாடம், முதல்ல இப்பதான் குழந்தை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியான பாடம். அப்ப ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள்னா, இவர்களை படிப்படியா தான் அழிச்சுட்டு வரணும். அததான் புள்ளும் சிலம்பினகான்ற அந்த பாசுரத்துல ஆண்டாள் ரொம்ப அழகா கையாள்றா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ, புள்ளும் சிலம்பினகான் எம்பெருமான புள்ளா சொல்லலாம், இல்ல ஆச்சாரியர்களை சொல்லலாம். அவர்களுடைய உபதேசம் தான் சிலம்பினகான், சிலம்பின அப்படின்னு அந்த உபதேசங்கள். அந்த புள்ளுன்றது ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களானவர்கள் உபதேசங்களை செய்கிறார்கள். எதை வச்சு உபதேசம் பண்றா, புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின். புள்ளரையன் கோயில்னு சொல்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, திருமந்திரம்ன்ற மந்திரத்தை கொண்டு உபதேசம் பண்றா. இங்க ஹனுமார் என்ன பண்ணார் உபதேசமா அப்படின்னா, ராமனுடைய மந்திரத்தையே எல்லா இடத்துலயும் உபதேசம் பண்ண. இத போன இடத்துலயே, போன உபன்யாசத்திலேயே அடியன் சொன்னேன், இந்த உபதேசம் மொத்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்ட சேவிக்கும் பொழுது எத்தனை தரம் ராமாயணம் வந்திருக்கு. அதாவது ராமாயணத்தை எப்படி எப்படி எல்லாம் சொல்ல முடியும், ரொம்ப சுருக்கமாகவும் சொல்ல முடியும். ஜெயத்யதிபலோ ராமஹா இப்படின்னு ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லிட்டே வர்றார். அதே நேரத்துல ஆரம்பிச்சு தசரதனுடைய புகழை சொல்ல ஆரம்பிச்சு சீதாதேவிய தேத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருசா ஒவ்வொரு சர்க்கங்கள்லையும் பெரிது பெரிதா சொல்லிண்டே போறார். முதல்ல ஒரு சுருக்கமா தசரதனுடைய குமாரர் ராமன்னர், அப்புறம் சீதை பார்த்து கேட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயம் சொன்னார், அதுக்கப்புறம் சீதை பெருமாளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கங்கள்லாம் எப்படி இருக்கும், ராமன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், அழகான நீலமேக சியாமல போன நீலமேக சியாமலனை போல இருப்பார், அழகான கருத்த திருமுகம், அதே நேரத்தில் ரெண்டு கண்கள், ரெண்டு கண்களும் அரவிந்தத்தை ஒத்தது, அதே நேரத்தில் அழகான குழக்கற்றை, பெருமாளுடைய கழுத்து எப்படி இருக்கும், பெருமாளுடைய இரண்டு கைகள், அதாவது நல்ல விசாலமான கைகள் பெருமாளுக்கு, அப்படி விசாலமான கைகளில் தனுசை ஏந்திட்டு இருக்கக்கூடிய ராமனுடைய அந்த உருவம் அப்படியே மனசுல வர மாதிரி இந்த மாதிரி சொல்லி தாயாருக்கு புரிய வைக்கிற. அப்ப ஆச்சாரியர்கள் என்ன பண்றா நமக்கு அப்படின்னா, புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின். புள்ளரையன் கோயில்னா இந்த என்ன அர்த்தம்னா, திருமந்திரம்ன்ற அந்த அஷ்டாட்சர மந்திரம், இந்த அஷ்டாட்சர மந்திரத்துல வெள்ளை வெளிசங்கு அப்படின்றது அந்த பிரணவம்னு சொல்லக்கூடியது வெள்ளை வெளிசங்கின், அதனோட பேரறவம் கேட்டிலையோ, அதை வைத்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியா உபதேசம் பண்றா. அதாவது மந்திரங்களை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார்கள் ஆச்சாரியர்கள், ஆனா அர்த்தத்தை சொல்லும்பொழுது ஒரு சில பேர் நிறைய விஷயத்தை கிரகிச்சுக்கிறவாளா இருப்பா, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பா, அவர்களுக்கு ஏத்த மாதிரி அவர்களுக்கு விஷயம் சொல்றது. அதாவது இதற்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இந்த தாய் பறவை இருக்க, தாய் பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இறை தேடும் பொழுது தானே அதை மென்று அதற்கு கொடுக்கும், அப்பதான் அதனால சாப்பிட முடியும். சில சிஷ்யர்கள் அந்த மாதிரி இருப்பா, சில சிஷ்யர்கள் அவர்களுக்கு விஷயம் ஒரு தூரம் சொன்னா அவர்களால அதுக்கப்புறம் அதை மேல மேல வர்தனம் பண்ணிக்க முடியும். அப்ப அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அந்த பிரணவத்துல, பிரணவம்னு சொல்லக்கூடிய மந்திரத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களை அழகாக, பெருமாள் தான்பா நமக்கெல்லாம் ரக்ஷகன், நாம அவனுக்கெல்லாம் வந்து தாசர்கள்ன்றத ரெண்டு வாட்டி சொன்னார். முதல்ல ஏன் அரவம்னு சொல்லியிருக்கிறாமே, பேரரவம்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல தாயார்கிட்ட சொல்லி காமிச்சார், தாயார்கிட்ட சொல்லி காமிச்சது. இப்படி வச்சுக்கலாம், தாயார்கிட்ட சொல்லி காமிச்சது எதுக்குன்னா, அம்மா ராவணன்ட்ட இந்த மாதிரி தான் சொல்ல போற, இது சரியா இருக்குமான்னு கேட்கற மாதிரி அழகா சொல்லி காமிச்சது. பின்னாடி ராவணனுடைய சபையில உட்கார்ந்து ராவணனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற ஹனுமாரை நீங்க எல்லாம் பார்க்கணும். ஹனுமாரை நீங்க எல்லாரும் கோவில்ல ஹனுமாரை சேவிக்கிறேன் அடிய நிச்சயமா சொல்ற, சுந்தரகாண்ட ஹனுமாரை சேவிங்க. சுந்தரகாண்டத்துல இருக்கிற ஹனுமார் மாதிரி நம்மளால ஒரு ஹனுமாரை சேவிக்கவே முடியாது. அவருடைய கம்பீர கர்ஜனை இருக்கே அது வந்து அந்த சபையில வெளிப்பட்டது. நீ என்ன நினைக்கிற, இந்த லங்கை மொத்தத்தையும் நீ ஜெயிச்சு வச்சுருக்க, பல வரங்களை கையில வச்சுருக்கேன்னு நினைக்கிற இல்லையா? இப்ப சொல்றேன், நான் உள்ள வந்ததுலேருந்து அந்த வரங்கள் எல்லாம் பலியாம போயிடும். ஒன்னும் இல்லை, இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போடுறான், பிரம்மாஸ்திரம் பலிக்காம போயிடுது. இருக்கிறதுலேயே பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரமே ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தூதன், தூதன்னா பெருமாளினுடைய சிஷ்யன், அந்த சிஷ்யனான சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய சிஷ்யன் எங்கிட்டயே உன்னோட விஷயம் பலிக்கலன்னா ராமன் வந்து நின்னா நீ என்ன நடக்கும் உனக்கு அப்படின்ற. அப்பதான் சொல்ற, தஹ்யமானம் இமம் பஷ்ய, இந்த மொத்த லங்கையை எரியறது பாரு ராவணா, உன்னுடைய காமம்ன்ற ஆசைன்ற அந்த கெட்ட தீனால மொத்த லங்கையும் எரிய போறதுன்னு சொல்லி முடிக்கிறார். லங்கை எரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர்களுடைய வாக்கு அவ்வளவு மேன்மை பொருந்தியது, சொன்னது சொன்னபடி நடக்கும். உபதேசத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறான்றதுனால அவரவர்களுக்கு ஏற்றா போல ரொம்ப எளிமையாக உபதேசம் பண்ண பேரரபம் கேட்டிலையோ, இப்படிப்பட்ட பெருமாள் நமக்கெல்லாம் சுவாமி, அவன்கிட்ட இந்த ஆத்மாவை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லக்கூடிய அகங்கார மமகாரத்தினால இருக்கக்கூடிய நம்முடைய அகங்கார மமகாரங்களை நோக்கி உபதேசம் பண்ற மாதிரியும் அமைந்திருக்கிறது. அதே போல பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, பிள்ளாய் எழுந்திராய், அதாவது இந்த மாதிரியான பிள்ளைத்தனத்திலிருந்து எழுந்திரு, அதாவது பகவானும் நாமும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டார் ராவணன். அதாவது இப்ப இருக்கிற லோகத்திலே என்ன சொல்றா, நான் தான் பிரம்மம் அப்படின்றாளோ இல்லையோ, அது தவறான கருத்துன்னு ஹனுமார் சொல்றேன், நாம சொல்லல, ஹனுமாரே அந்த கருத்தை தவறு அப்படின்னு சொல்ற. நீனும் பகவானும் ஒன்னாயிட முடியுமான்னு சீத்தை கேட்கறா முதல்ல. சீத்தை கேட்டது போராதுன்னு ஹனுமார் கேட்கிறார், எந்த வகையில உன்னோட பகவான் ஒன்னாயிடுவான் அப்படின்ற. இப்ப ஆச்சாரியர்கள் இந்த ஜீவனுக்கு என்ன உபதேசம் பண்றானா, நாமும் பகவானும் ஒன்றாக முடியாது. அதாவது பகவானுக்கு நாம் தாசர்கள், பகவான் நமக்கெல்லாம் சுவாமி. அதனால நாம ஒன்றாயிடுவோன்ற அந்த விஷயத்தை விட்டு அந்த பிள்ளைத்தனம், பிள்ளைத்தனம்னா சிறுமையான விஷயத்தை மனசிலிருந்து விலக்கி பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பேய்முலைன்னு சொல்லக்கூடியது இந்த பூத்தனை முதலான விஷயங்கள்லாம் அங்க சொல்றது இல்லையோ, இங்க நாம வேற எடுத்துக்கலாம். என்ன அகங்கார மமக்காரங்கள் உண்டு பண்றது எது அப்படின்றது, அவித்தியன்றது அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் உண்டு பண்றது. அதாவது நமக்கு வந்து நான்ற எண்ணமும் என் உடையது அப்படின்ற எண்ணமும் தானே இந்த ராவணனுக்கு அதிகமா இருந்தது. என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தானே சீத்தை கிட்ட சொல்லும் பொழுது ராவணன் கர்ஜிக்கிறான், என்னை இந்த லோகத்துல முன்னாடி பலி கிட்ட வந்து வாமனனா சின்ன உருவெடுத்து அந்த ஹரியானவர் பறித்து கொண்டு போனாரு, அந்த மாதிரி என்கிட்ட பண்ணிட முடியுமான்னு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம், மகாபலி சக்கரவர்த்தி வந்து இதுக்கு முன்னாடியே பெருமாள்கிட்ட எப்படி தோத்து போனாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல அந்த விஷயம் தெரிந்தாலும் அவனுடைய அகங்கார மமக்காரங்கள் விட்டு ஒழிக்கல. அதனால அத இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறார், உன் அகங்கார மமக்காரங்களை விட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு தாயார் ஒரு தடவை உபதேசம் பாருங்க. தாயாருக்கு எவ்வளவு கிருப்ப பார்த்தேளா, முதல்ல தான் ஒரு தடவை உபதேசம் பண்ணா சீதா பிராட்டியார், இவன் வந்து தப்பு தப்பா பேசின பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருவேளை நாம உபதேசம் பண்ணதுனால இவன் திருந்தலையோ என்னவோ, ஒரு நல்ல ஆச்சாரியனை கொண்டு உபதேசம் பண்ணலான்னு ஹனுமார்ன்ற நல்ல ஆச்சாரியனை கொண்டு உபதேசம் பண்ணான். உடனே தாயார் நல்ல ஆச்சாரியன் இல்லையான்னு இங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் சொல்றத காட்டிலும் இன்னொருத்தர் சொன்னா அது வந்து பலிக்கு மொழியும். அதாவது இப்ப நாம சொல்லி அவன் கேட்கலன்னா வேற யாராவது இன்னொருத்தர் நம்மளை விட புத்திமானா இருக்கிறான்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். தாயார் சொன்னா ஜெகன் மாதா, ஜெகன் மாதா சொல்லியே அவன் கேட்கலன்னா வேற யார் சொல்லி கேட்க போறான்னு மனசுல படலாம். ஆனா தாயார் இன்னொரு தரம் அவனுக்கு புகட்டரா பாடத்தை, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணு, ராமன் உன்னை மன்னிப்பார் அப்படின்றத திருப்பி சொல்றார். ஆனா அவனுக்கு அந்த கேட்கக்கூடிய புத்தி இல்லவே இல்லை இந்த ராவணனுக்கு. அப்பதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றது மேல் கதைகள்ல உங்களுக்கு மேல வரக்கூடிய பழமொழிகள் எல்லாம் பார்ப்போம். அப்ப கள்ளச்சகடம் கலக்கழிய காலூச்சின்றது சகடம், சகடாசுரனா இங்க சொல்றது எதன்னா இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் போன போக்குல ராவணன் போயின்னு இருக்கான். அதாவது ராவணன் நல்ல படிச்சவனா இருந்தாலும் வேதங்களை எல்லாம் நன்ன கற்று உணர்ந்தவனாய் இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி எப்படி வந்து செருக்குண்டு காரியம் பண்ணி வாமனனால நன்றாக வந்து சிக்ஷிக்கப்பட்டார், நன்றாக அறிவுறுத்தப்பட்டார் தெரிந்து இருந்தாலும் தான் அதே வழியில சிக்ஷிக்கப்படுவோம்ன்றத மறந்து தாயார்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது கூட ஞாபகம் இருந்தாலும், ஆனா தனக்கு அந்த மாதிரி நடக்காதுன்ற அந்த ஒரு அகங்காரத்தோட இருந்தான். அந்த அகங்காரம் என்னுடையது, என்னுடைய லங்கை உள்ள யாரும் வர முடியாதுன்னு நினைச்சான். பெருமாள் சேதுபந்தனம் பண்ணிட்டு வர அப்படின்னா பெருமாளினுடைய பராக்கிரமம். அதான் சொல்றாரு ஹனுமான், நீ நினைச்சிருக்க உன் வரமெல்லாம் கைலாசத்தை வந்து இருக்கக்கூடிய சிவனை ஆராதனை பண்ணி சிவாராதனத்தினால இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன்னு நினைச்சிய, விஷ்ணு அந்த அந்த பராக்கிரமம் பொருந்து விஷ்ணு முன்னாடி யாராவது நிக்க முடியுமான்னு கேக்குறார். அதாவது சொல்லும்பொழுது சொல்ற, ராமன் முன்னாடி எவராலையும் நிக்க முடியாது. பிரம்மா ஸ்வயம்பூஸ் சதுரானனோவா, ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, திராத்தும் நசக்கியா. யாரும் ராமன் முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி எல்லாருக்கும் ராமன் வந்து காட்டுக்கு வந்ததுலேருந்து அத்தனை பேருக்கும் முடிசூடிண்டே வரார். அதனால உன் முடி தப்பிக்கணும்னு நினைச்சேன், நான் பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணு அப்படின்ற ராமன் வந்து யார் யாருக்கெல்லாம் முடிசூடி ஒன்று வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். கிஷ்கிந்தையில பட்டாபிஷேகம் பண்ணி அந்த சுக்ரீவனை உட்கார வச்ச, அதாவது ரொம்ப தீனனா இருந்தான் சுக்ரீவன். அவனுடைய நிலைமையே பார்க்கறதுக்கு முடியாம இருந்தது. சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ண அதே நேரத்துல சேதுபந்தன பட்டாபிஷேகம் பண்ண போறார் பின்னாடி. அதையும் சொல்லி காமிக்கிறார், இங்க பல சத்துக்கள், இக சந்தோ நவாசந்தீன் சீதையும் கேட்டா, இங்க நல்ல சத்துக்கள் இருக்கா, அவா பேச்சையாவது கேளுன்னா சீதை, சீதையான ஜெகன்மாதா சீதையினுடைய விஷயமும் அவனுக்கு காதுல விடல, சரி அதுதான் விடலைன்னு ஹனுமார் சொன்னா அந்த விஷயமும் விடல. அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அகங்காரம் மமகாரம் இந்த சென்சஸ் இந்திரியங்கள் இருக்கு, இவைகள் வழி ஓடாம ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வெள்ளை வெளிசங்கின் பேரறமம்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய முக்கியமான அர்த்தமான பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் இந்த ஜீவன்கள் எல்லாரும் அப்படின்றத தெரிஞ்சுண்டு, அந்த எம்பெருமான வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமான் அந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எல்லாரும் தியானிக்கக்கூடிய பரமாத்மா அவன்தான் அப்படின்றத ஹனுமார் நன்னா சொன்ன. முன்னாடி வந்து எப்படி வந்து அந்த தண்டகாரண்யத்தில் வரும்பொழுது எல்லா ரிஷிகளும் பெருமாளை வந்து அவரவர்களுடைய அந்த அழகான அந்த அக்னிஹோத்திர சாலையில வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு சொல்றான். இந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பெருமாளை அழிச்சிட்டு வரா. ஏன் அழிச்சிட்டு வரானா, நாங்க யாரை குறிச்சு சுவாமி இத்தனால ஆராதனை பண்றோம், ஆராதனையே பகவானை குறிச்சுதான், சாகாது பகவானே வரார் அப்படின்ன பொழுது அந்த ராமரை அழிச்சிட்டு வந்து அந்த அக்னிஹோத்திர சாலையில ஒவ்வொருத்தரையும் காண்பித்து தாங்கள் எவ்வளவு இந்த அரக்கர்கள்னால சிரமப்படுறோம்ன்ற காண்பிச்சா, அப்படி யோகிகள்லாம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரவும் ஹரியினுடைய நாமத்தை சொல்லியிருக்கா, அதனால ஜாகிரதையா இருன்றத சூக்மமா சொன்னார் ஹனுமார். ஹனுமார் அதாவது நீ ராமனை சாமான்யமா நினைக்காத, ராமன் உன்மேல கோபப்படக்கூடியவன் கிடையாது, ஆனா நீ சீதாபகாரம்ன்ற ஒரு காரியத்தை பண்ணிருக்க, பல ரிஷிகளுக்கும் பல முனிவர்களான யோகிகளுக்கும் நீ பெரிய அபச்சாரம் பண்ணியிருக்க, அவர்கள் ஹரியான ஸ்ரீராமனை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருந்தார்கள், அதனால பெருமாள் உன்னை வந்து வதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ பகவான் காலடியில விழுந்து ராவணனா இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் பெருமாள், இந்த மாதிரி குணம் யாருக்குமே வராது ஜகத்திலேயே, நீங்க மன்னிக்கிற குணம்ன்றது பெருமாளை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் இப்படி பார்க்கவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் மன்னிப்பா அவரவர்களுக்குன்னு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. க்ஷமையா பிருத்திவி சமஹா, பெருமாள் எப்படிப்பட்டவர்னா பொறுமையில பூமிக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. பெருமாளை பத்தி சொல்லும்பொழுது தேஜஸ்ல பிருகஸ்பதிக்கு ஒப்பானவர், இப்படி ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்தையும் பொருந்தின ஒருத்தர் கிடையவே கிடையாது, அது ராமன் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷியர்கள்லயே மனுஷிய அவதாரம் பண்ணி, மனுஷர்னு பெருமாளை சொல்றது எதுக்குன்னா பெருமாள் மனுஷிய அவதாரம் பண்ணி காண்பித்தார், ஒருத்தன் எப்படி அந்த மன்னிக்கிறதுல எப்படி வள்ளல மாதிரி இருக்கணும்னு, அந்த தான் பண்ண அந்த ஒரு பெரிய அபச்சாரங்களை எல்லாத்தையும் மன்னித்து அந்த ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக நல்ல ஆச்சாரியனான ஹனுமார இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் அனுப்பினார். அவர் இந்த பக்கம் காதயந்திஹி காரியாணி தூதா பண்டிதமானினஹான்னு, நாம வந்த காரியத்தை நிறைவேற்றணும், அதுக்கு நல்ல விவேகத்தோட செயல்படணும், இவனுக்கு உபதேசம் பண்ணணும்ன்றதுக்காக ஆயத்தமா இருந்தார். அந்த ஆயத்தமாக இருந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி, இப்படி சுந்தரகாண்டத்தை நித்தியம் எல்லா விஷயமும் சுந்தரகாண்டத்துல வந்துட்டே இருக்கும், இந்த ஒண்ணுத்தை சேவிச்சா எல்லா விஷயங்களையும் இதுல சேவிக்கிற மாதிரி ஆகும். அதாவது நாம வந்து மனோ தத்துவத்தை இதுல ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனுக்கு எப்படி எப்படியெல்லாம் சிரமங்கள் வரும், அந்த சிரமங்கள்ல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரி இப்ப லோகத்துல சொல்றாள் இல்லையோ, இந்த மனசை வந்து ரொம்ப உற்சாகமா வச்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, திருப்பி திருப்பி சுந்தரகாண்டத்தை படிச்சு ஹனுமாரனுடைய அந்த பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு ராம நாமத்தை உச்சாரண பண்ணி மகாலட்சுமி தாயாரான சீதாதேவியும் ராமனையும் நம்முடைய நிலைமையையும் தெரிந்து கொண்டால் நாம என்னைக்கும் மனசந்துஷ்டியோட மனசுல என்னைக்கும் சந்தோஷம் உதித்து கொண்டே இருக்கும்னு சொல்லிண்டு கவிதார்க்கு கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.